வரவில்லை வாய்ப்பேச்சு அருகில் உன்னை பார்த்து உறைந்தது என் மூச்சு பார்க்க பார்க்க ஏனோ சலிக்கவில்லை உன் முகம் கொஞ்சம் நேரம் முன்னால் துடிக்கவில்லை என் மனம் எனக்கென்னாச்சு வரவில்லை வாய்ப்பேச்சு அருகில் உன்னை பார்த்து உறைந்தது என் மூச்சு நெஞ்சை மெல்ல கீறி உன்னை வைத்து தைப்பேனே